தலைப்பு வாய்ப்புகள். வாய்ப்புகளின் வாசல்களை யார் அறிவாரோ, கிட்டியதை விட்டோம் கிட்டாத வாய்ப்புகளுக்காக. வாய்ப்பு கனவுகளில் வாய்ப்புகள் நழுவின. உயர்த்தியது உழைப்பு ஈட்டிய வாய்ப்பு. வாய்ப்புகளை படைக்கும் படைப்பாளியே முயற்சி. வாய்ப்புகள் தவறலாம், முயற்சிகள் தவறலாமோ?